வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு ஞானப்பிரகாசம். 8/10/18 6ஆம்தேதி கூட்டம் வெகு சிறப்பாக அங்கே இதில் ரமேஷ், கடம்பூர் ரமேஷ் பண்ணையில் நடந்தது. ரொம்ப அற்புதமாக ஒரு நிகழ்வாக இருந்தது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ அற்புதமாக நடந்தது. இப்போது என்ன நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னா, ஒரு இதுவரையில் வந்து வேளாண்மையை சொல்லி கொடுத்துருக்காங்க, செஞ்சும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதுவரையில் இல்லாத ஒரு முகமாக, ஒரு முற்று பெற்ற வேளாண்மை. அதாவது ஒரு வேளாண்மைன்னா அது வந்து ஒரு முடிவுக்கு வரணும் இல்லை, காலம் வச்சிடும் படிச்சுட்டே இருக்கும். ரசாயன உரம் போட்டு பார்த்தோம், இயற்கை உரம் போட்டு பார்த்தோம், பஞ்சகவ்யம் அடித்து பார்த்தோம், ஒவ்வொன்றும் செஞ்சிட்டே இருக்கும். வேளாண்மைங்கிறது மிக அதிகமாக வேலை வாங்குது, அப்புறம் விளைச்சல் எடுக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. விவசாயி தான் வந்து எல்லாருக்குமே உற்பத்தி செய்கிறவன், என்ன ஓய்வாக இருந்தான்னா எல்லாத்தையும் சமூகத்தை மிக அதிகமாக பராமரிக்க வேண்டியவன், பார்க்க வேண்டியவன். எல்லாருக்குமாக உற்பத்தி செய்கிறவன் உற்பத்தி செய்கிற ஒன்றுலேயே அழிஞ்சு போகிறான், அவன் வாழறதாகவே இல்லை, சமுதாயத்தை பார்க்கவே இல்லை. ஏறெடுத்து விவசாயிகள் வந்து பார்க்கவே இல்லை. விவசாயம் மட்டுமே அவங்களுடைய ஆயுள முழுசாக எடுத்துக்குது. அதிலிருந்து விவசாயிகளை மீட்டு எடுக்கணும். விவசாயம் என்பது தானாகவே வரக்கூடியது, வெகு எளிமையானது அப்படின்னு காட்டுறதுக்காக நம்ம பல முன்மாதிரிகளை துவங்கியிருக்கோம். வெறும் பேச்சளவிலான குழுவாக இது அல்லாமல் செயல்பாட்டு குழுவாக இது இருக்கிறது, சரியா? அந்த அடிப்படையில் தான் நம்ம நிறைய முன்மாதிரிகளை எடுத்துருக்குறோம். அப்படிப்பட்ட முன்மாதிரிகளில் ஒரு அற்புதமான முன்மாதிரி, மிக உயர்ந்த ஒரு முன்மாதிரி, புன்செய் வடிவமைப்பு முன்மாதிரி, கடலை தோட்டத்து முன்மாதிரியை வந்து நம்ம அங்கே பார்த்தோம். இது வந்து நிச்சயமாக எதிர்வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை விவசாயிகளுக்கு கொண்டு வரும், விவசாயிகள் மத்தியில் கொண்டு வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போலவே ஒவ்வொரு இதுலேயும் இப்போ வந்து மழைக்காலம் துவங்கியிருக்கு இல்லையா, மழைக்காலம் துவங்கியிருக்கும் போது எங்கெல்லாம் நீர் சேமிப்பு முறையை, நீர் கட்டமைப்பு முறையை ஏற்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நண்பர்கள் நீர் கட்டமைப்பு முறையை ஏற்படுத்துங்க, அதை பற்றிய தகவல்களை பகிருங்க, என்ன செஞ்சுருக்கீங்க, எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத அவசியம் பகிருங்க. நம்முடைய அறிவிப்பு இல்லாமல் நம்மளை சந்திக்காமலே கூட ரமேஷுடைய நண்பர் அவர் ஒரு ஏக்கரில் வரப்பு எடுத்து வச்சுருந்தார். ஊர் மக்கள் அவருடைய எதிர்ப்புக்கு இடையில் நிலத்தை வீணடிக்கிற, கரை எழுப்பி நிலத்தை வீணடிக்கிற, இது என்ன மீன் குட்டை மீன் பண்ண வைக்க போறியா, எவ்வளோ உயரம் கரை எடுக்கிற அப்படின்னு போவார் வருவாரோடைய ஏச்சுக்கு இடையில் கரை எடுத்து வச்சுருந்தார். அன்றைக்கி ரமேஷ், கடம்பூர் ரமேஷோட பண்ணையை பார்த்துட்டு அங்கேயும் போனோம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, நிறைவாக இருந்தது எல்லாருக்கும். அவருக்கு அங்கே போன பிறகு அதனுடைய புரிதல்கள் புரிய துவங்கியிருக்கு, அது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று. நிறைய மாறுதல்களை வந்து நம்ம தமிழ்நாடுல பார்க்குறோம், சரியா? நிறைய கொண்டு வரோம். அந்த மாறுதல்கள் உண்மையிலேயே வளத்தை கொண்டு வர வேண்டும், ஒரு நல்ல ஒரு மிக அற்புதமான விளைச்சலை கொண்டு வர வேண்டும், ஒரு பாதுகாப்பான எளிமையான செலவில்லாத, மிக அதிகமாக விவசாயிகளை வேலை வாங்காத ஆனால் அதிக விளைச்சலை கொண்டு வருகின்ற ஒரு வேளாண்மையாக இது இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு வரோம். களத்தில் இருக்கிற நண்பர்கள், குழுவில் சேர்ந்து செய்து கொண்டு இருக்கிற நண்பர்கள், நீங்கள் உங்களுக்கு வந்து அது பழசாக இருக்கலாம், வரப்பு எடுத்தது பழசாக இருக்கலாம், நீர் நிறுத்தியிருக்கிறது பழசாக இருக்கலாம், அதே போல் வரப்பில் செடி வச்சுருக்கிறது பழசாக இருக்கலாம், உங்களுடைய தென்னை மரமோ மற்ற பயிர்களோ காய்ச்சிக்கிட்டு இருக்கிறது, வாழை இருக்கிறது வந்து பழசாக இருக்கலாம், உங்களுக்கு பழசாக இருக்கலாம். ஆனால் புதியவர்களாக வர்றவங்களுக்கு வந்து அந்த தகவல்கள் வந்து மிக அற்புதமான ஒரு தகவல்களாக அமையும், சரியா? அதனால் நிறைய பண்ணைகள் வந்து நம்ம போய் பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு வந்த பண்ணைகள்லேருந்து நிறைய தகவல்கள் பதிவு செய்யப்படாமலே இருக்குது அப்படின்னு நான் கவனிச்சுட்டு தான் வரேன். ஏன்னா இவங்கெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்த மாதத்தில் என்ன நடந்திருக்கு, அடுத்த மாதத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு அந்த பதிவுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா புதியதாக வர்றவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும். ஒரு ஆண்டு முழுவதுமான ஒரு பாடம், ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒவ்வொரு மாதமும் அந்த பணியில் எல்லோரும் சேர்ந்து பார்வையிடுறதுக்கு பதிலாக அதை அவங்க வீடியோவாக எடுத்து பதிவு போட்டாங்கன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை, அங்கே இருக்கிற நிலைமை எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நண்பர்கள், இப்போ களப்பணியில் இருக்கின்ற நண்பர்கள், தளத்திலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற நண்பர்கள், இதையெல்லாம் பகிர்மாறு கேட்டுக்கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு பயணத்தை, ஒரு எதிர்கால பூமியினுடைய வடிவமைப்பை, பூமியினுடைய வடிவமைப்பை, தமிழர் வளர்ச்சியுடைய ஒரு வடிவமைப்பை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமையோடு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.